Don't mind me recording, this is for my reference alone, so okay, okay. No problem. Commerce is BCom. Yeah, BCom. Second year. BCom, okay. Mm. Where did you do schooling? Vidyaniketan. Here Lakshmi Mill kitte iruka till 6 mutu inge indachu. After this 7 8 9 10 11 12 they shifted there. Very far, I don't know that place. After the GRD school that left Katla no ulle nariya 3 kilometers ulle so they shifted there. Inge vandu 6th varaikku inge 6 same school but after the 6th they shifted that place. Because inge mill ayitta annala unga place pathla. Okay, but he did his school fully. Yeah, fully Vidyaniketan, full LKG to 12th standard. Yes, finished there Vidyaniketan. Till 5th he is very smart, very good. But in 6th, no, that subject will keep na biology, chemistry, physics. And the pathi ne bayandita. Ettana subject vandava, I think bayandita. And the time la adake appendix se ayachi. అపెండిక్స్ అదకే ఫోర్త్ స్టాండర్డ్ లో ఇందాచి సోలిట ఇందాచి వైర్ వలికిద వైర్ వలికిదా నమ్మ అన్న అప్పుడు స్కూల్ పోరకే సోమిది అయినా స్కూల్ పోర టైమ్ లో వైర్ వలికి మొత్త టైమ్ లో వలికి అది అదకు మార్నింగ్ టైమ్ లో అప్పుడు నమ్మ అయినా నెనికరే స్కూల్ పోరకు సోమిది అప్పు నమ్మ అయినా ఏదాచి వీర్ల ఇరుకు ఫుదీనా సీదా బదలా కుట్టిట్ ఆణపెట్టింద దెన్ సిక్స్ స్టాండర్డ్ లో మార్నింగ్ తిరిపి అదే మాదిరి ఒకటో ఆయొచ్చు సివియర్ పెయిన్ కి అల్దిరి ఇందాచి ఇదే మాదిరి నాన్ అదకే నీ ఎప్పుమే కాలేలేదా అల్దరే ఉన్నాగా వైర్ వలి మధ్యాహ్నం అలా వరమాట అప్పుడే సొలిట్ నన్ను ఆణపెట్టాను அப்புறம் ஆளுந்தாச்சும் அவங்க ஸ்கூல்லாம் இருக்க போயாச்சுன்னா அங்கே ரொம்ப அழுதிட்டு இருந்தாங்க ஆனால் எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது எங்களுக்கு முடியாது அவங்க டைரக்ட் ஜேஎம் ஹாஸ்பிட்டலாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க அங்கேயும் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க அங்கிருக்கு ரொம்ப வயிறு வலிக்குது நான் ஜேஎம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன் நீங்கள் வாங்க ஃபுல் செக்அப் பண்ணியாச்சு அவங்க அப்பெண்டிக்ஸ் அதில் வரல ஆனால் பேக் சைடு அப்படி இருந்தாச்சு அப்புறம் அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுற போது அதுக்கு குவார்டர்லி எக்ஸாம்ஸ் இருந்தாச்சு அப்போது அதை நஞ்சிட்டு இருந்தாச்சுன்னா கொடுத்துட்டு இருக்கும் எக்ஸாம்ஸ் ஆனால் அதுக்கு சரியாக படிக்கல அது எத்தனை சப்ஜெக்ட் பார்த்துட்டு ஒரு சோம்பேறி எனக்கு எத்தனை படிக்கணும் அதோட என்ன எத்தனை படிக்கணும் அப்படி அதை ஆயிடுச்சுன்னா அந்த எக்ஸாம் காட்டில் எக்ஸாம்ஸ் கொடுக்கல ஆனால் நம்ம ஃபோர்ஸ் பண்ணல சரி இப்போது ஆப்ரேஷன் இன் சிக்ஸ் தாங்க நம்ம ஃபோர்ஸ் பண்ணல அது மென்டலி ரெடி தான் நம்ம அனுப்பிட்டு இருப்பேன் இஸ் ஆல்சோ நாட் மென்டலி ப்ரிப்பேர் எனக்கு ஸ்கூல்லன்னு சொல்லியாச்சு அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் தானே அதை கொடுக்க முடியும் நீங்க அவ்வளோ அது கண்டு பண்ணாதீங்க அது ரைட் தான் அது ரெடி இல்லை நான் என்ன பண்ணணும் he is not ready to give appo quarterly exams poyachu appo nu alla dull light adukku or adu aayachu nama kudukle appadi aayachu appo nu dull light e inda chait inda till 10th quarterly nu to appadi da indachu ana eppadi annual pass aayiru eppadi annual pass aayiru adha enak theriyadhu eppadi pannidu 10th mu to adu appadi inda 10th quarterly appuram adha teacher class teacher romba nalla indachu அது சொல்லிட்டாங்க ஹாஃப் இயர்ல ஃபுல் சப்ஜெக்ட்ல அல்ல 70% அப் வரலைன்னா அவங்க எக்ஸாம் 10th கொடுக்க முடியாது அந்த மாதிரி கிளாஸ்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அந்த டீச்சர் அவங்க ஜாப்லனும் எக்ஸாம் ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டாங்க காசு டீச்சர் ரொம்ப நல்லா இருந்தாச்சு எனக்கு எப்பவுமே வீக்லி ஒன்ஸ் கூப்பிட்டு இருப்பாங்க பிஹேவியர் எல்லாம் நல்லா இருக்கு ஆனால் படிக்கிறதே இல்லை சோம்பேறி எழுதுறதே இல்லை கிளாஸ்ல அதெல்லாம் சோம்பேறி உட்காந்துட்டு தான் இருக்கும் அப்படி அப்புறமா டீச்சர் அவங்க ரெஸ்பான்சிபிள் அவங்க ஜாப்லனும் ஃபீஸ் கட்டிட்டாங்க எனக்கு சொல்லவே இல்லை அப்போ நமக்கு சொன்னா நம்ம ஃப்ரீ ஆயிடும் எனக்கு சொல்லவே இல்லை டீச்சர் எனக்கு சொல்லாச்சு நான் ஃபீஸ் கட்டல அங்கிட்டோட ஹாஃப் இயர்லி ரிசல்ட் எப்படி வருது அதுக்கப்புறம் தான் நான் அங்கிட்டோட ஃபீஸ் கட்டுறேன் 10th ரிசல்ட்டுக்கு எப்படி புஷ் பண்ணிட்டு அதை ஹாஃப் இயர்லும் பிக்கப் ஆயிட்டேன் பிக்கப் ஆயிட்டா நல்லா அதுக்கு 78% 10th வந்தாச்சு 11th ஆல்சோ சேம் 78% அப்புறம் அதுக்கு பிகாம் தான் எடுக்கணும் அதே 11th அதே ஸ்கூல்ல தான் இருந்தாச்சு அப்படியே இருந்தாச்சு எப்படி வராடி படிப்போம் அப்படி நம்ம விட்டாச்சு 12th அதே மாதிரி இருந்தாச்சு ஆனால் 12th லாஸ்ட் 2 months நல்லா படிச்சுட்டு இருக்கா 12th 85% வந்துட்டு மேத்ஸ் டியூஷன்ஸ் வீட்டில் வச்சுட்டு இருந்தது சயின்ஸ் டியூஷன்ஸ்க்கு நான் நிறைய சுத்திட்டு இருக்கேன் என்ன குரூப் எடுத்தாங்க என்ன சப்ஜெக்ட் சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் ஆர் காமர்ஸ் 12th 12th அதே தான் சேம் தான் பிகாம் லைன் தானே பிகாம் சப்ஜெக்ட் தான் மேத்ஸ் காமர்ஸ் இக்கோனாமிக்ஸ் அதே சப்ஜெக்ட் தான் சேம் அதே காலேஜ்ல இப்போ அதே குரூப் தான் பிகாம் அந்த குரூப் எடுக்கணும்னு யார் டிசைட் பண்ணா அதே டிசைட் பண்ணியாச்சு அந்த குரூப் தான் அதே அதுக்கு சயின்ஸ் அப்படி பிடிக்காது ஹிஸ்டரி ஜியோகிராஃபி பார்த்தாவே பிடிக்காது சயின்ஸ் இனி கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை சயின்ஸ் பயாலஜி அதெல்லாம் மண்ணில ஏறாது சோ அவரே தான் டிசைட் ஆ அது மேத்ஸ் நல்லா மேத்ஸ் அதுக்கு ரொம்ப பிடிக்கும் மேத்ஸ் எக்ஸாம் வந்தாவே இப்போவே மேத்ஸ்லாம் நல்லா ஸ்மார்ட் இருக்கும் மேத்ஸ் இருந்தானா அது படிக்கவே மாட்டான் மம்மி எனக்கு நல்லா தெரியும் ஆனா படிச்சா 100% மார்க் வரும் படிக்கல அப்போ 70% மார்க்ஸ் வருது இப்போவே மேத்ஸ் ஆனா காமர்ஸ் சப்ஜெக்ட்லாம் டல்லா இருக்கான் என்ன தியரி தியரி படிக்கிறது பிடிக்கிறதே இல்லை ஞாபகம் வைக்கணும் அதெல்லாம் பிடிக்கிறதே இல்லை அதுக்கு சிஏ பண்ணும் சிஏ பண்றதுக்கே அது 11th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ்ல எக்ஸாம்ஸ் எழுதிட்டான் ஜூன் 20th எக்ஸாம் இருந்தாச்சு ஃபர்ஸ்ட் இயர் லாஸ்ட் இயர் லாஸ்ட் இப்போ செகண்ட் இயர் ரெண்டு செமஸ்டர் முடிச்சிருப்பாங்க ஃபோர்த் செமஸ்டர் முடிஞ்சாச்சு அது ஃபர்ஸ்ட் செமஸ்டர் செகண்ட் இயர் ஃபினிஷ் செகண்ட் இயர் ஃபினிஷ்டு கமிங் இஸ் கோயிங் டு தேர்ட் இயர்ஸ் எனக்கு அது மேலா உடம்பு சரியில்லை ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்தாச்சு ஜூன்ல அதுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டேன் ஜூன் 20th அதோட சிபிடி எக்ஸாம் இருக்கிறம்போது அது ஹாஸ்பிட்டலா இருந்தாச்சு அப்போ ஐ ஆம் ஆல்சோ ரொம்ப டென்ஷன் இருந்தாச்சு ரொம்ப அந்த மாதிரி இருந்தாச்சு அந்த பையன் முடியாம மாதிரி அப்போ நான் கேர் பண்ணல வீட்டில் நான் கேர் பண்ணல ஓகே பட் ஹீ இஸ் ஆல்சோ நாட் இன்ட்ரெஸ்டட் டேக்கிங் கேர் ஆஃப் ஹிஸ் ஸ்டடி அது படிக்கலையா அப்போ சிபிடி எக்ஸாம்ல ஃபெயில் ஆயாச்சு அதுக்கப்புறம் லாஸ்ட் ஜூன் நாட் திஸ் 2011 இல்லை 2010 ஜூன் 2011 போயாச்சு இது 12 ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி எடுத்துட்டா இல்ல அப்போ எடுத்துட்டேன் காலேஜ் கூட கூட எடுத்துட்டேன் அது பிரைவேட் கிளாஸஸ்க்கே போயிட்டு இருந்தாச்சு ஆனா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை மே மாசம்லாம் படிக்கவே மாட்டலாம் சிபிடினா கொஞ்சம் படிக்கணும் ஆனா படிக்கவே இல்லை சிபிடி எடுக்கலாம் யார் டிசைட் பண்ணது ஹி ஆர் நீங்க நான் அதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தாச்சு சிஏ பண்றதுக்கு அதனால சிபிடி பண்ணும் நான் சொன்னேன் நீ 12th ஸ்டாண்டர்ட் போகாத காலேஜ் போகாத டைரக்ட் பிரைவேட்ல சிஏ பண்ணிட்டோம் அண்ணன் சொல்லி இல்ல எனக்கு காலேஜ் போகணும் கொஞ்சம் ஜாலியா இருக்கணும் அந்த அப்போ என் ஹஸ்பண்டே சொல்லியாச்சு விட்டுரு அது இந்த டைம்ல தான் இருக்கு குழந்தை ஜாலியா இருக்கிறதுக்கு அப்புறம் படிக்கு வசதி ஆயிடுவாங்க ஆனா ஹி இஸ் நாட் அ சீரியஸ் என்ன கேரியர் பத்தி சீரியஸே இல்லை அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா சிஏ பண்றதுக்கு ஆனா படிக்கிறதுக்கே பயந்துரும் அதுக்கு இருக்கா இது பண்ணலாம் இது பண்ணலாம் ஆனா டேரிங் பண்ண மாட்டான் பண்றதுக்கு என்ன ஒரு பயம் இருக்கா என்ன இருக்கு ஐ டோன்ட் நோ நான் இப்போ எத்தனை நாள்லன்னு சொல்றேன் அவங்ககிட்ட என்ன பண்ணும் சிஏ பண்ணணும் திருப்பி ஜூன்ல சிபிடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் டிசம்பர்ல சிபிடி கொடுத்துட்டோம் மார்ச்ல அவங்களுக்கு முடிஞ்சு போயிருவா காலேஜ் அப்புறம் நீ ஐபிசிசிஎஸ்க்கு ஃபுல் 9 மந்த் டைம் கொடுக்க முடியும் ஃபுல் டே நீ வீட்டில் இருந்தா நான் படிக்க முடியும்னா அதுக்கே இன்ட்ரெஸ்ட் இருக்கா பண்றதுக்கு அட்வர்டைஸ் வந்தா எனக்கே சொல்லியாச்சு மேம் இப்ப பெஸ்ட் அகாடமி எனக்கு இங்கே கவர்மெண்ட் இங்கே டிவி ரோட்ல இருக்க நான் கிளாஸஸ் எல்லாம் சிஏ கிளாஸஸ் சிஏ இன்ஸ்டிடியூட் இருக்கா அங்கே மம்மி டீச்சர் எனக்கு லாஸ்ட் டைம் நான் போனா எனக்கு பிடிக்கவே இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரல எனக்கு இங்கே பெஸ்ட் அகாடமி ஒரு தமிழ் பேப்பர்ல அட்வர்டைஸ் வந்தாச்சு இங்கிலீஷ்ல எனக்கு காமிச்சியாச்சு அது அட்வர்டைஸ் பேப்பர் எங்கே காண போயாச்சு அது 7th ஸ்ட்ரீட்ல எல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு அதை படிக்கவே இல்லை அதுக்கப்புறம் அதான் இல்லைங்க நான் 2-வீலர்ல போயிட்டு நான் தானே தேடணும் அது மனசுல வரது நான் சொல்றேன் அதுக்கு நீ போயிட்டு தானே தேடிட்டு வா பெஸ்ட் அகாடமி என்ன 7th ஸ்ட்ரீட் ஃபுல்லா நீ ரவுண்ட் அடிச்சிட்டு வா எங்கே இருக்கணும் 2 ரவுண்ட் அடி எங்கே இருக்கணும் அப்படி அதுக்கப்புறம் அது போவே இல்லை இப்போ எனக்கு சொல்லவே மாட்டேன் எனக்கு பண்ணு ஒரு கான்ஃபிடென்ஸ் சொன்ன மம்மி நான் பண்ணிடுவேன்னா விட்டுருவேன் ஆனா அது சொல்லவே மாட்டான் நான் சொல்றேன் சிஏ பண்ணுன்னு பாரு உனக்கு 16 hours படிக்கணும் உனட கெப்பாசிட்டி இருக்கணும் அப்போதான் சிஏ பண்ண முடியும் இட்ஸ் நாட் ஈஸி ஜாப் ஆனா சிஏ பண்ணா அப்புறம் நீ ஒண்ணுமே பண்ண முடியாது சிஏ படிச்சா நீ கோயம்புத்தூர்ல இருக்க முடியும் நீ எம்பிஏ பண்ணா கோயம்புத்தூர்ல ஸ்கோப்பே இல்லை அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ஸ் தான் உனக்கு ஜாப் தான் போகணும் அப்படிதான் இருக்கும் ஆனா ஒன்னும் டிசைட் பண்றதே இல்லை அதனாலதான் இதே ப்ராப்ளம்ஸ் இருக்கு சொன்னா கேக்குறது இப்போ இங்கே வரணும் தெரியும் 10:45 இங்கே வரணும் அதுக்கு நான் 9:15 எல்பூருக்கு போனேன் இந்திரி 9:15 ஆயிடுச்சா சீக்கிரம் குளிச்சு 9:45 நீ கோயில் போயிட்டு வா நம்ம 10:15 கிளம்பலாம் அதுபோல அது குளிச்சு 10:10 வெளியில வந்தேன் 10:20 தான் கோயில் போயிட்டு கோயில் போயிட்டு 10:30 தான் வீட்டுல வந்தேன் அதே லேட் ஆயிடுச்சு நானே லேட் ஆயிடுச்சு நான் இப்போ கார்ல அழுதுட்டு வந்தேன் நான் உனக்கு தான் வந்தேன், எத்தனை சமையல் பண்ணிட்டு எல்லாருக்கும் சமையல் பண்ணிட்டு நான் நல்லா காலையில் இங்கே வேலை முடிச்சு இங்கே வந்துட்டு இருக்கிறேன், ஆனால் நீ 10 மினிட்ஸ் இவ்வளோ எழுந்திரிச்சிருக்க, எனக்கு இது ஃபோன் வராமல் இருக்கு, நான் உனக்கு எத்தனை பண்ணுறேன், நான் உனக்கு ரியலைஸ் ஆகிறது இல்லை, நான் இப்போ இருக்கிறேன் உனக்கு ரியலைஸ் ஆகுது இல்லை, நான் இல்லாத டைம்ல உனக்கு ரியலைஸ் வரும் எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க உங்க பத்தி, நம்ம உன்னோட டைம் கொடுக்குற அதை உனக்கு ரியலைஸ் இல்லை, 20 இயர்ஸ் ஓல்ட், அதுக்கு நான் இப்போ இன்டர்ன்ஷிப் பண்றதுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், போய் ஜாப் தேடிட்டு வா, அது இதுக்கு அவங்க காலையிலனும் 3 வீக் இன்டர்ன்ஷிப் சொல்லிட்டு இருக்காங்க, எந்த கம்பெனிலானும் இந்த அவங்களோட கோர்ஸ் சம்பந்தமா, கோர்ஸ் சம்பந்தமா அந்த இன்டர்ன்ஷிப்போட உனக்கு உங்களுக்கு என்ன இதை ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, அதை ஒரு அதுக்கு தியரியெல்லாம் கொடுக்கணும், எழுதிட்டு கொடுக்கணும், நீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க, 3 வீக்ஸ் பண்ணுங்க, நீ வேண்டாம் சொல்லாதே, அதுவோட லைஃபோட நல்லா டைம் இருக்கும், ஆனால் ஐ டோன்ட் நோ, பண்ணவே மாட்டாங்க அவங்க அப்பாவே, பண்ண மாட்டாங்க அவங்க அப்பா, பண்ண மாட்டாங்க ஹெல்ப் பண்ண மாட்டேன்றாங்களா, இல்ல அவங்க அதை இன்ட்ரெஸ்ட் எடுத்தானா அவங்க அப்பா ஹெல்ப் பண்ணிடுவாங்க, அதை இன்ட்ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க, அப்புறம் நம்மவே சொல்லணும் பண்ணு பண்ணு பண்ணு, அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்தா நம்ம கொஞ்சம் எங்கேயும் கம்பெனி கேட்டுக்கோ, சரி வா அவனுக்கு எந்த கம்பெனி போகணும் நம்ம வா, ஒருத்தருமே பண்றதில்லை. எனக்கு 3rd இயர் காலேஜ் அவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்க, இப்போ பிகாம் ஃபைனல் எக்ஸாம், அவங்க சொல்ல ஆண்டி நோபடிஸ் ஆர் டூயிங் த இன்டென்சிவ்ஸ், எல்லாம் அப்படியே லெட்டர் கொடுத்துருவாங்க, ஒருத்தருமே இப்போ நானே பண்ணல இன்டென்சிவ், லெட்டர் ஃபார் வாட், ஃபார் அதர் சர்டிஃபிகேட் என் கம்பெனில, இது அவங்க அப்பா கம்பெனி எல்லாம் இருக்கும், இந்த கோயம்புத்தூர்ல எல்லா அப்பாக்கு பிசினஸ் தான் இருக்கும், 99% தான் போதும் அவங்க, அவங்க அப்பா கம்பெனியோட சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த சேம் ட்ராக். வீட்டில் ஃப்ரீயா இருக்கிற டைம்ல என்ன பண்ணுவா, அப்படின்னு டிவி பாத்துருவா, இல்லாட்டி கம்ப்யூட்டர்ல உட்காந்துருவான், தூங்கிடுவாங்க, உங்களோட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, இன்ட்ராக்ஷன் நிறைய பேசுவா அப்படியே அவங்களோட, இப்போ பேச மாட்டாங்க, இதுக்கு முன்னாடி கொஞ்சம் சின்ன இருக்கிற போதும் ஸ்கூல்ல இருந்தா ஸ்கூல் தான் பாதி இருக்கும், அப்புறம் வந்துட்டு ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க, ஆனா கம்மி தான் பேசுவான், எனக்கு எதாச்சும் கேட்கணும்னு அதை பேசவே மாட்டேன், பட் நீங்க பேசுறதுக்கு நான் பேசினா நான் தான் பேசிட்டே இருக்கணும், இப்போ காரில நான் தான் பேசிட்டு இருந்தாச்சு, முதல்ல நான் பேசவே இல்லை, உங்க போன் வரதுக்கு அப்புறம் தான் நான் சொன்னேன், இதே நீ 10 மினிட்ஸ் சீக்கிரம் எழுந்திரிட்டு இருந்தாச்சுன்னு எனக்கு இப்படி போன் வராம இருக்கும், அவங்க அப்பாவே வீட்டுல கிளம்புறப்போ தான் ஷவுட் பண்ணியாச்சு, அங்கே எனக்கு பிடிக்கிறது பிடிக்காது, 10:45 நம்ம 10:40 இருக்கணும், அது ஐடியாவே எனக்கு அதே கோமதா, எதுக்கு சொல்றாங்க இப்போ லேட் ஆயிடுச்சு வீட்டுல கிளம்புறது சொன்னா தேவையில்லை, தானே புரிஞ்சிடணும், நம்ம சொல்லக்கூடாது, அவங்க அப்பா இருக்க மாட்டாங்க, அவங்க அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்காது, அவங்க அவங்க திட்டிடுவாங்க அதுக்கு, ஆனா நான் வாய்மொழிதான் இருந்தாச்சு, நான் பேசவே இல்லை, என்ன பாரு லேட் ஆயிடுச்சு இது ஆயிடுச்சு, உங்க போன் வரக்கு அப்புறம் நான் சொன்னேன், இதே பாரு உனக்கு தெரியும் நம்ம உங்களால தான் போறேன், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான், ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கா, எல்லாம் ஒட்டுக்கே பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, ஆனா நம்ம லைஃப்ல ஒரே இடத்துல தான் போக முடியும், ஒரே டைம்ல எல்லா பக்கம் போக முடியாது, அது நம்ம கான்ஃபிடன்ஸ் இருக்கணும், நான் இது முடிச்சுட்டு இது வேலை பண்ணிடுவேன், எல்லா வேலை ஒட்டுக்கே பண்ண முடியாது, அதெல்லாம் அதுக்கே தெரியல, புரியல என்ன மனசுல இருக்கா, எப்படி பிஹேவ் பண்றான் எனக்கு புரியறதே இல்லை, பிஹேவியர் சமயமா டைம்ல தப்பா இருக்கும், எனக்கு நான் 100% என் பையன் பண்றது தப்பதான் இருக்கு, ஆனா நான் சொல்ல முடியாது நீ தப்பு பண்ண, தப்புன்னு நான் சொன்னா கோபம் வந்துடும், டிவி பார்த்தும் போது எதாச்சும் பேசினா நீ பேசல நீ வந்தே தப்புதான் அப்படி சொல்லிடுவேன், எனக்கு நீ வரக்கூடாது இங்க அப்படி சொல்லிடுவேன், டிவி பார்க்கும் போது நீங்க போய் பேசக்கூடாது, அதுக்கு பிடிக்காது, நான் சொன்ன என்ன டிவியில கூட ஒரு 5 மினிட்ஸ் பேசிட்டு நான் போயிருவேன், நீ டிவி பாக்குற பிக்சர் 10 டைம்ஸ் அதை பார்த்துட்டு இருக்க பிக்சர் அப்போ அதுதான் பாக்கணும், எனக்காச்சும் நீங்க கூட போய் உட்காந்து கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு அப்புறம் பேசுறதுக்கு எல்லாம் ட்ரை பண்ணேன். கொஞ்சம் கூட அவனுக்கு நான் அப்படிதான் பண்றேன். நேற்று நான் 11:15 தான் வந்தேன். நம்ம கம்யூனிட்டி மீட்டிங் இருந்தாச்சு. நான் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் நான் டிவி பார்த்தேன். அது கூட அப்புறம் நான் சொன்னேன், வா நம்ம தூங்கல, எனக்கு தூக்கும் போது 11:30 ஆயிடுச்சு, நீ காலையில எந்திரிக்க மாட்டேன், நீ வந்தாவே தப்பு தான், நீ வரக்கூடாது, வந்தாவே டிவி ஆஃப் பண்ணு, டிவி ஆஃப் பண்ணுதான். அப்புறம் நீ காலையில எந்திரிக்க மாட்டேன் தான் சொல்றேன். அப்புறம் நான் 5 மினிட்ஸ் டிவி பார்த்துட்டு அப்புறம் நான் தூங்கிடும். அதை எப்போ தூங்கி எனக்கு தெரியாது. இப்போ ஹஸ்பண்டோட எப்படி, அவங்க அப்பாவோட எப்படி மூவ் பண்ணுவாங்க, ஏதாவது ஷேர் பண்ணிப்பா அப்படி, அதாவது அதோட பர்சனல் திங்ஸ் ஒண்ணுமே அவங்க அப்பா கூட ஷேர் பண்ணுவாங்க. பர்சனல் என்ன இந்த ஏஜ்க்கு, பட் காலேஜ் ரிலேட்டடா இல்ல கோர்ஸ் ரிலேட்டடா, இந்த ஏஜ் எல்லாம் 100% லாம் 40% யா 50% தான் சொல்லிட்டு இருக்கு. அது நீங்க கேட்டா சொல்லுவான் அப்படியா இல்ல? இல்ல, இதே ஒரு டைம் தான் சொல்லுவான், ஒரு டைம் சொல்ல மாட்டாங்க. சொல்றோமோ ஏதாச்சும் அது தப்பிந்தா நம்ம உடனே திட்டிடுவேன். அது நம்ம தப்பு இருக்கான், நான் அப்படி சொல்ல, நம்ம திட்டிடுவேன். நமக்கு அப்படி ஐ திங்க் நானே ரொம்ப வைக்கிறேன். ஒரு நம்ம சொல்ற இன்ட்ரன்ஸ் வைக்கிறேன், எங்க பையன் எல்லா பக்கம் கரெக்டா இருக்கணும், அந்த மாதிரி நம்ம ரொம்ப ஆசை வைக்கிறேன். நம்ம என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம லைஃப்ல என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, அதை எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு அது கொடுத்தா அது ஃப்ரண்ட் மூவ் பண்றோம், அது தப்பு ஆகக்கூடாது. அதுக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சொல்லிட்டே இருப்பேன். ஆனா இப்போ இப்போ எனக்கு அது இருக்க, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லக்கூடாது, அதுக்கு தானே எக்ஸ்பீரியன்ஸ் வந்தா தான் கரெக்ட் ஆயிடுவோம். புரியுது உங்களோட ஆங்ஸைட்டி, உங்களோட சிச்சுவேஷன் வந்து எப்படி இருக்கு, நீங்க ஃபீல் பண்றது எனக்கு அது எனக்கு தெரிய மாட்டேன். இப்போ நான் சம்ம டைம் எனக்கு இருக்கு, நானே தப்பு இருக்கிறேன், ரொம்ப நான் ஆசை வைக்கிறேன். ஆனா ஒரே ஒரு பையன், இப்போ இருக்கிற ஒரு பையன் தான் போயாச்சு, ஜூலைல இறந்தாச்சு. இப்போ லாஸ்ட் ஜூலை 2011 ஜூலைல இறந்தாச்சு. இப்போ இருக்கிற என்கிட்ட ஒரே சந்தை இருக்கும், அதுக்கே பிஹேவியர் எல்லாம் கொஞ்சம் கரெக்ட் இருந்தேன்னா படிச்சா கம்மி பிரச்சனை இல்லை, கம்மி சம்பாதிக்கணும் பிரச்சனை இல்லை. ஆனா பிஹேவியர் மேனர்ஸ் எல்டர் கிட்ட எப்படி பேசணும், அப்பா அம்மா கிட்ட எப்படி பேசணும், அது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். வேணும் எனக்கு கொஞ்சம் கம்மி இருந்தா காசு ஒன்றும் தப்பே இல்லை, எல்லா பக்கம் கோடி கணக்குல காசு இருக்காது, ஆனா பிஹேவியர் தான் மெயின். வேணும் எனக்கு அதுதான் வேணும். சம்டைம்ஸ் அவங்க கேரக்டர் பிஹேவியர் ரொம்ப தப்பா இருக்கு, ரொம்ப ரூட் பேசிடுவா, ரொம்ப தப்பு பண்ணிடுவா, ஆனா நம்ம சொல்ற அதே புரிஞ்சுரா நான் தப்பு இருக்கிறேன், ஆனா அதே மாதிரி திருப்பி செஞ்சுட்டே இருக்கேன், புரிஞ்சுறா, அதுக்கே ஃபீலிங்ஸ் இருக்கு, நான் தப்பு பண்றேன், ஆனா அப்போ அது தப்பு பண்ணிட்டே இருக்கு, அது தப்பு தானா? இது எப்படி சின்னதுல இருந்து இப்படிதான் இருக்கு அப்படியே இல்ல இண்டஸ்ட்ரி? இப்போ இப்போ எனக்கே ரொம்ப ஞாபகம் வராது இல்லை, ஏன்னா எங்க எல்டர் யங்கர் சன்ஸ் ரொம்ப முடியாம இருந்தாச்சு, குறைஞ்சே தப்புன்னு இப்படிதான் இருந்தாச்சு. நான் அதுக்கிட்ட டைம் பண்றோம், நான் எங்க இந்த எல்டர்ஷன் பத்தி நான் ரொம்ப ஜட்ஜ் பண்ணல. எனக்கு நானே நிறைய தடவை நினைக்கிறேன் தனியா உட்காரும்போது, ஏன்னா சின்னதுல இப்படி இருந்தாச்சு அப்படி இருந்தாச்சுன்னா எனக்கு ஒண்ணுமே ஞாபகமே வராது இல்லை, எதுக்கு இப்படி இருக்குன்னு எப்படி. ஆனா நம்ம நான் நிறைய டைம் கொடுத்துட்டு இருக்கிறேன், சின்னதுக்கு படுத்து வச்சுட்டு நான் அதுக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிடுவேன், 2 hours அதுக்கிட்ட இருந்துருவேன், அதுக்கு பார்க்கவே மாட்டேன், ஏன்னா அதை படுத்துட்டே இருக்கும், அதை பாக்குறது தேவையில்லை. ஒன்னும் போனா நம்ம கிளீன் பண்ணும், டாய்லெட் போனா கிளீன் பண்ணா திருப்பி படுத்துருவேன், அதை ரெடியோ பாடிட்டு இருக்கும். நான் ரொம்ப டைம் கொடுத்துருக்குறேன், எல்டருக்கு ரொம்ப டைம் கொடுத்துட்டு இருக்கிறேன், ஆனா அதே நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கிறவங்க தெரியாது. நம்ம அதுக்கு மேல நம்பிக்கலன்னு நம்ம டைம் கொடுத்தாவே தப்பு தானே, தெரியல. டைம் நம்ம நிறைய கொடுத்துட்டு இருக்கிறேன்னா என்ன மீனிங் இருக்கும், ரெண்டு மீனிங் இருக்கும், அதர்வைஸ் பிளஸ் அதர்வைஸ் மைனஸ். ஏன் நம்பிக்கலன்னா டைம் கொடுத்துட்டு இருக்கிறேன், ஏன் அதுக்கு மேல விட்டாச்சுன்னா நம்பிக்கையாச்சும் அப்படிதான் நினைக்கணும். நான் படிக்கிறது விட்டுருவேன் அதை விளையாடும் போது நான் டைம் கொடுத்துட்டு இருந்தாச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு. அதான் விளையாடும் போது நானே கொஞ்சம் கூட விளையாடி இருந்தாச்சுன்னா அங்கே இப்படி பண்ண கூடாது, இப்படி பண்ணும், அது நான் சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். சொல்ல முடியுங்களா, எந்தெந்த என்ன மாதிரி பிஹேவ் பண்றாங்க? அது இப்போ ஒரு பெரிய திங்ஸ் பண்ணிட்டு இருக்கு. அது மேட்ச்ல காசு போட்டுருக்கு, மேட்ச் ஃபிக்ஸிங். அப்புறம் அதுகிட்ட காசு இருக்காது, அதுக்கு ஒருத்தரோட மொபைல் எடுத்துட்டான். தெரியாத கடைசியில எங்க பையனோட அதை வித்திட்டான் போன். வித்தனா அதை வித்துறாலே அது எல்லாரும் தெரிஞ்ச குரூப் தான். அது அதுக்கு அவ்வளவு மூலையில நான் இங்கேதான் விற்கிறேன், அதனால ஸ்மார்ட் போய் தான் வேற இடத்துல வித்திட்டு வந்துட்டு இருக்கு. தப்பு பண்ணியாச்சு, நான் அப்படி சொல்ல தப்பு பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் திங் தப்பு பண்ணக்கூடாது, ஆனா தப்பு பண்ணாவே யாருக்கு தெரிஞ்சு கூடாது. இந்த காலம் அப்படி இருக்கு. ஆனா அதுக்கு அந்த மூளை வரல, நான் இங்கேதான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கேதான் வர்றாங்க போனுக்கு. ஏதாச்சும் விற்கணும் இங்க வருவாங்க, வாங்கின இங்க வர்றாங்க, அது அப்படிதான் அங்கேதான் போறான். அந்த ஆள்கிட்டதான் நீங்க கொடுத்தா போன், அது அடுத்த ஆள்கிட்ட சொல்ல எனக்கு அங்கே இது போன் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சாச்சு, அப்படியே புரிஞ்சாச்சு. அந்த ஃப்ரெண்ட்ஸோட வேற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாச்சு எனக்கு வந்துட்டு, அதே சேம் தான் நைட் சொல்லியாச்சு எனக்கு. அந்த போன் பீரோல இருந்தாச்சு அங்கே யார் போன் இருக்கா, எங்க ஃப்ரெண்ட்ஸோட இருக்கா, எதுக்கு நீ வைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸோட போன் திருப்பி கொடுத்துட்டு அப்படின்னு நான் சொன்னேன். 2 டேஸ் அதே நாள் மார்னிங் தான் நான் சொன்னேன், வந்துட்டு சாயந்தரம் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணானா? ரொம்ப 1 வீக் ரொம்ப ஃபீல் பண்ணியாச்சு. ஏன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பயம் வந்தாச்சு, இது நான் பிஹேவியருக்கு இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, எல்லாம் மறந்தாச்சு, திருப்பி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. இப்போ ஆனா தப்பு பண்ணல, இதுக்கு அப்புறம் ஒண்ணும் தப்பு பண்ணல, போய் பண்ணல. அதோட அதுக்கு மைண்ட்ல இருக்கு. நான் அதுக்கு அடிக்கடி 2 தடவை கேட்டேன், அங்கிட்டு இது இன்சிடென்ட் சொன்னவங்க ஞாபகம் வருதே இல்லை, அத நான் எப்படி மறக்க முடியும், எனக்கு இன்னும் ஞாபகம் வருது அப்படி சொல்றேன். புரியுது, தப்புன்றது புரிஞ்சிருக்கு, புரிஞ்சாச்சு. அது தப்புன்னா புரிஞ்சாச்சு, பயந்தியாச்சு, தப்பு பண்ணக்கூடாதே. அதே இடத்துல நான் இருந்துருவேன், நான் அந்த கடையில வித்தவே மாட்டேன். கோயம்புத்தூர் நல்லா பேசிருக்கா, வேற கடையில வித்தனா யாருக்கு தெரியாது. இந்த ஸ்மார்ட்னஸ் இல்ல, ஸ்மார்ட் இது சரி நல்லாதான் போயாச்சு பண்ணா நமக்கு தெரிஞ்ச. ஆனா இதே டைம்ல இதே மாதிரி ஏதாச்சும் பிசினஸ்ல பாருங்க, பிசினஸ்ல எல்லாமே பிளஸ் பண்ணுவாங்க, எல்லாமே இருக்கும். அப்படி நம்ம மேல வர மாட்டாங்க, பிசினஸ்ல எல்லாம் பண்ணானா அது தெரியக்கூடாதே வரணும். அப்படி நம்ம இம்ப்ரெஷன்ஸ் வரணும், அந்த மாதிரி ஃபியூச்சர்ல பண்ணானா அத அது ஸ்மார்ட்னஸ் வரும், அது ஸ்மார்ட்னஸ் இல்ல. இப்போ அவங்க அப்பாவோட பேசுவாங்க சொல்ல, எப்படி ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? அப்பா பையன் உட்காந்து பேசுவாங்களா இல்ல? அவங்க அப்பாக்கே டைம் கம்மியா இருக்கும், ஃபுல் ஆனா போன்ல இருப்பாங்க, அவங்க டைம்ல இருப்பாங்க. பேசினா ஒரு 10 மினிட்ஸ் பேசுவாங்க, அதுல இவங்க ஏதாச்சும் சொன்னா இவங்க ஏதாச்சும் சொன்னா ரெண்டு பேரும் அப்புறம் கத்திட்டு தண்ணி ஆயிடுவாங்க, முடிஞ்சாச்சு. ரெண்டு பேர் வா தனியா போலாம், வெளியில போலாம் அப்படின்னு இருக்காது, ஃப்ரெண்ட்லி பிஹேவியர் எங்க ஹஸ்பண்டே பண்ண மாட்டாங்க. எங்களோட தப்பு, எங்க ஹஸ்பண்டோட தப்பு தான் இருக்கு. இப்போ எங்க ஹஸ்பண்ட்க்கு நான் ஒண்ணும் சொல்ல முடியாது, இருக்கு அப்படியே விட்டுற வேண்டியது. சொன்னா எங்க ஹஸ்பண்ட்கே பிடிக்காது. இப்ப 50 இயர்ஸ் ஓல்டு, ஹீஸ் ஆல்சோ, நம்ம ஏஜ் டிஃபரன்ஸே ரொம்ப இருக்கான். எங்க ஹஸ்பண்ட்கே எங்குள்ள 2 இயர்ஸ், ஆனா எனக்கே எங்க சன் பிறந்தாச்சு. அப்போ எங்க மேரேஜ் நான் 25 ஏஜ்ல ஆயிட்டு, அதுக்கப்புறம் 3 இயர்ஸ்லாம் எனக்கு அங்கிட்டு போறாங்க, 3.5. இப்போ பிறந்தா எங்க ஏஜ் இருந்தாச்சு 29. எனக்கு எங்க சனுக்கே நிறைய ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கு, எங்க ஹஸ்பண்ட்க்கே அதுக்கே 30 இயர்ஸ் ஏஜ் டிஃபரெண்ட் இருக்கா, 31 இயர்ஸ். அப்போ அது ஏஜ் டிஃபரன்ஸ் கொஞ்சம் வரும். அந்த இதே இப்போ 44 ஏஜ் இருந்தா எங்க ஹஸ்பண்ட்க்கு, இதுக்கு 20 இருந்தானா கொஞ்சம் எங்க ஹஸ்பண்டே கொஞ்சம் ஆக்டிவ் இருப்பாங்க, விளையாடு புத்தி இருப்பாங்க. இப்போ அவங்க எல்டர் புத்தி வந்தாச்சு, எல்டர் கரெக்டா எல்டர் ஆயிட்டான். இது 22, 24, 25, 45 இருந்தாச்சுன்னா அப்போ கொஞ்சம் இந்த இருக்கும், அப்போ அதே கொஞ்சம் டிஃப்ரென்ஸா இருக்கும். பட் நீங்க எப்படி வெளியில போகும்போது வா வெளியில போலாம் வா? ஆமா, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா மம்மி என் கூட பிக்சருக்கு வரையா? ஆமா வரேன். இப்போ எல்லா ஃப்ரெண்ட்ஸ் பாத்துட்டு வருவாங்க, அது தண்ணியா இருந்துருவா, அது கம்பெனி வேணும் கூப்பிடுவா. அப்படியா? இப்போ நான் ரிக்கி டோனர் பாக்குறதுக்கு அதை கூட தான் போயிட்டு இருந்தேன். ஸ்டார்டிங் 10 மினிட்ஸ் நானே கொஞ்சம் ஃபீல் பண்ணேன் வெரி பேட். அங்கிட்டு நான் உங்க கூட வரக்கூடாது இது பிக்சர் பாக்குறதுக்கு. ஆமா மம்மி நானே அதுதான் நினைக்கிறேன், உங்க கூட நான் எப்படி வந்தாச்சு. ஆனா அப்புறம் ஆண்ட் ரொம்ப நல்லா இருந்தாச்சு வரக்கே எங்க பையனுக்கு என்ன புரியுத நான் ரொம்ப மார்க் பண்ணிட்டு இருந்தாச்சு. நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா ரிக்கி டோனர்? I heard of it. You heard? I heard. So, it's the age he will be knowing everything. Yeah, he is knowing 100% that I know on that pictures. He will be knowing. Yeah. But he is. நான் அதுக்கே சொன்னேன். பார் நான் உனக்கு சொல்றேன் நீ டெய்லி அதுக்கு ரொம்ப தம்ஸ் அப் கோல்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் நான் சொல்லிடுவேன் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு. அப்போ நான் அந்த பிக்சர் பாக்குறதுக்கு அப்புறம் நான் சொன்னேன் உனக்கு நான் எதுக்கு வேண்ட சொல்லிட்டு இதனால நான் வேண்ட சொல்லிட்டேன். நானே கூட இருந்தாச்சு எனக்கு தெரியும் என் பையன் கவலா தெரியும். அப்போ இப்போ சொல்றதுக்கு என்ன தப்பு இருக்கா? நான் சோ இதனால தான் நான் உனக்கு சொல்லிட்டு இருந்தாச்சு யூ ஷுட் நாட் ட்ரிங்க் எவ்ரி டே கோல்ட் ட்ரிங்க்ஸ் வீக்லி ஒன்ஸ் அதே போதும் ரொம்ப இருக்கா வீக்லி ஒன்ஸ். அதால நான் இப்போ கொஞ்சம் அப்போ நான் கொஞ்சம் ஜாஸ்தி சொல்றேன்னு அப்போ சொல்லிடுவேன் எங்கே நான் ரிக்கி டோனர் உங்களை பாக்குற வந்தேன் இப்போ அதே இப்போ வருது ரிக்கி டோனர் பார்த்தாச்சுன்னு பாரு அதுல கோல்ட் ட்ரிங்க்ஸ் ஜாஸ்தி சாப்பிடக்கூடாது சொல்லிட்டு இருக்கிறாங்க. உனக்கு ஹெல்த்தியா உங்க சன் வேணும் வேண்டாம் நீ சொல்லு ஃபர்ஸ்ட் திங்ஸ் நான் சொல்லிடுவேன் ஃப்ரீலி. நீ ஹெல்தி இருந்தா உங்க சன் ஹெல்தி இருக்கும், நீ ஹெல்தி இல்லைன்னா உங்க சன் ஹெல்தி இருக்காது நீ நினைச்சிட்டோம் வாட் யூ வாண்ட் அதே நான் சொல்லிடுவேன். இப்போ நான் ஃப்ரீயா பேசிடுவேன் சரி 20 இயர்ஸ் ஓல்டு இந்த காலில் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் எவ்வளவு மட்டும் தெரியும் நமக்கு தெரியாது. ஆனா இடிக்கி டோனர் பார்த்தாச்சுன்னா கொஞ்சம் புரியும் அது 100%. நான் எப்படி இந்த டைம்ல நான் தான் 90% பேசிட்டு இருக்கிறேன் அதே மாதிரி அதை உங்ககிட்ட பேசுறாங்க இல்ல அத மெயின் பாக்கணும் ஃபர்ஸ்ட் திங்ஸ் அதை பாக்கணும். கூட வீட்டுல வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் போது மம்மி ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது வருவாங்க. நான் தான் சொல்றேன் இல்ல நான் தான் சொல்றேன் அங்கிட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண எனக்கு புள்ள இந்த ஹெல்ப் பண்ணிடுவானா எனக்கு சீக்கிரம் போகணும் கொஞ்சம் ஹெச் விசிட் கொடு அங்கிட் பாத்திரம் இங்கே இங்கே பண்ணிட்டு கொடு இது எதே ஒரு ரெண்டு வேலை பண்ணிட்டு அப்புறம் போயிடுவான் மற்ற ரெண்டு வேலை பண்ணாது பாதி பண்ணிட்டு போயிடுவான் போதும் இப்போ நீ பண்ணு அப்படி பண்ணிட்டு போயிடுவான். ஆனா சாட்டிஸ்பாக்சன் ரெண்டு வேலை பண்ணியாச்சு போதும் அவ்வளவுதான் போவோம் அதை விட்டுருவேன். அடிக்கடி நம்ம கூட வந்து இருக்கிற ஒரு கான்டாக்ட் அதே இல்ல அதுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இருக்கு அது இந்த மாதிரி பண்றோம் போது அது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயாச்சுன்னா அதுக்கு ரொம்ப கோயம்புத்தூர் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான் இருக்கிறாங்க ஒரு குரூப் இருக்கா ஆனா எல்லாம் ஷீட் விளையாடுவாங்க அந்த மாதிரி இருக்கும் காசுலாக சீட் விளையாடுவாங்க ஒரு குரூப் ட்ரிங்க்ஸ் எடுத்துருவாங்க. நான் சொல்றேன் அங்கிட் கோயம்புத்தூர் ஃபுல்லா இப்படிதான் இருக்கு ஐ நோ கோயம்புத்தூர் அபவுட் நோ நீ எந்த குரூப்ல போனோம் எதே ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கும் ஆனா நீ எவ்வளவு அந்த மைனஸ் பாயிண்ட் எடுக்கணும் அது உங்க மேலதான் இருக்கும் அவங்க கிட்ட நீ எவ்வளவு பிளஸ் பாயிண்ட் எடுக்கணும் அது உங்க மேலதான் இருக்கும். நம்ம வீடு எப்படி இருக்கா நம்ம ஃபாதர் எப்படி இருக்கா நம்ம தாத்தா எப்படி இருந்தாச்சு நம்ம எப்படி இருக்கணும் அதுக்கு அப்புறம் தான் நீ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பிளஸ் மைனஸ் பாயிண்ட் எடுக்கணும். இப்போ ரொம்ப புரிஞ்சுதேன் ரொம்ப புரிஞ்சுது இத சொல்ற அந்த மொபைல் எடுத்துருக்கு அப்புறம் கொஞ்சம் நிறைய புரிஞ்சுது தப்பு பண்ண மாட்டா கொஞ்சம் கேக்குறா அப்படி ஒண்ணுல இது முதல்ல மாதிரி இருக்கா ஆனா அப்போ கொஞ்சம் ரூட் இருக்கா கொஞ்சம் ரூட்னஸ் இருக்கு சின்னதுல இருந்து இருக்கா இல்ல அதான் நானே சொல்றேன் நான் ரொம்ப ஜட்ஜ் பண்ணல நான் எனக்கு சின்ன பையன் இப்படி இருந்தாச்சுன்னா ஜட்ஜ் பண்ண முடியாது இப்போ நான் எனக்கு பேஷண்ட் இல்ல ஏன்னா 20 இயர்ஸ் ஓல்டு ஆயாச்சு என்ன எல்லாம் கேட்கணும் எந்திரி அதுக்கு தானே இருக்க மாட்டேன் எனக்கு 10:45 அங்கே போகணும் நான் தானே எந்திரிக்கணும் நான் தானே ரெடி ஆகணும் அதெல்லாம் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இப்போ எனக்கு இரிட்டேட் ஆகுது ஏன்னா என்னாலே முடிய மாட்டேன் வேலை இப்போ 20 இயர்ஸ் ஆயாச்சு அதுக்கு கொஞ்சம் இண்டிபெண்ட் ஆகணும். இப்போ நானே அதுக்கு 9:15 மேல வீடு கிரவுண்ட் ஃபர்ஸ்ட் ஃபுளோர் இருக்கா எனக்கு மேலே போகணும் எனக்கு கால் வலி உடம்பு வலி நிறைய இருக்கு கரெக்டாக அதுக்கு மேலே ஹெல்ப்பருக்கே போகணும், அதே 2 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் வந்தால் 15 மினிட்ஸ் எனக்கோட வேஸ்ட் போயாச்சு, எனக்கு கீழே வேலை. எங்களோட எங்கள் மாமியாரோட அதே மாதிரி நேச்சர் இருக்கும், நல்லா ரெடியாக வைக்கணும். 12 o'clock ஆனால் நல்லா கல்லெஞ்சு நான் ரெண்டு ரெடியாக பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். எத்தனை வேலை நான் ரெடியாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறேன். அதோட கொஞ்சம் சப்போர்ட் எனக்கு வேணும். சரி மம்மி எனக்கு கொஞ்சம் ரிலீஃப் வேணும், ஓகே நம்ம நம்பிக்கணும். நான் கரெக்ட் டைம்ல எந்திரிச்சு நான் ரெடி ஆயிருவேன், 10:15 நீ ரெடி ஆயிக்கும் போதுன்னா நமக்கு நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை ஒரு நம்பிக்கை தான், நம்ம ரிலாக்ஸ் ஆயிருவேன், மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிருவோம். இந்த மைண்ட்ல டென்ஷன் தான் இருக்கும், இனி ஹெல்ப் வைக்கணும், ஹெல்ப் வச்சுட்டு கீழே வந்தா அது திருப்பி எந்திரிக்குவாங்க தூங்கிட்டு இருக்கும், அதே நமக்கு பயமா இருக்கும், நம்பிக்க மாட்டேன். நான் திருப்பி 10 மினிட்ஸ் அப்புறம் நான் பாக்கணும், அது எந்திரிச்சாச்சுக்கே இல்ல, பாத்ரூம்ல போயாச்சுக்கே இல்ல, பாக்குற போனச்சுக்கு போகும்போது இப்படிதான் ஹெல்ப் பண்ணணும். இப்படிதான் ஹெல்ப் பண்ணணும். ஆமா, வச்சாவே அதுக்கு தெரியவே தெரியாது. அது நம்ம சொல்றேன், கும்பகோணம்க்கு எப்படி தூக்கம் இருந்தது 6 மாசம், இது நம்ம கும்பகோணம் தான், 12 மணி நேரத்துக்கு தூக்கம் வேணும். நைட் எத்தனை மணிக்கு தூங்க போவாங்க? நைட் தான், அதுக்கு லேட் நைட் மட்டும் தூக்கமே வராது. டிவி பாத்துட்டு டிவி பாத்துட்டு ஆனா நம்ம வீட்டுல இப்போ வெக்கேஷன் இருக்கிறனால இல்லாட்டி 11 o'clock நான் டிவி ஆஃப் பண்ணி தூங்கி இப்போ சத்தம் போட்டு தூங்க வச்சிருக்கோம். அதுக்கப்புறமே கொஞ்ச நேரம் விளையாடிட்டே இருக்கும், கேம்ஸ் எல்லாம் விளையாடி இருக்கும், இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜ் இருக்கும். 90% தான் கேம் தான் இருக்கும், கேம் தான் விளையாட்டு இருக்கும், 10% தான் மெசேஜ் இருக்கும். அதான் எனக்கு தெரியும் கண்டிப்பா. ஆனா அத கொஞ்ச நேரம் மொபைல்ல விளையாடி அப்புறம் கொஞ்ச நேரம் தூங்கி இருக்கும். ரொம்ப இருந்தாச்சு, நல்லா இருந்தாச்சு, அதே ஃபீல் பண்றேன் இப்பவே. அழுதுட்டு இருந்தாச்சு ஒரு நாள் போனதுக்கு அப்புறம் ரொம்ப அங்கிட்டு போய் சொல்லக்கூடாது, அதோட டாய்லெட்டை கழுவிட்டு கொடுத்து ஒண்ணு பண்ணா நான் இல்லாத டைம்ல மாத்திருவா, கொஞ்ச நேரம் விளையாடிடுவா. நல்லா லவ் அண்ட் அஃபெக்ஷன்ஸ் இருந்தாச்சு. எனக்கு பேக் பெயின் இருக்கிறோம், எங்களால் தூக்க முடியலன்னா அவங்க அப்பா இல்லைன்னா அதே தூக்கிட்டு டாய்லெட் எல்லாம் கிளீன் பண்ணிடுவாள். எப்படி நான் பண்ற அதே மாதிரி தான் நல்லா நீட் அண்ட் கிளீன் பண்ணி, அது ஒரு பிளஸ் பாயிண்ட். பிளஸ் பாயிண்ட் இல்லையா? அது ரொம்ப பிளஸ் பாயிண்ட், 100% பிளஸ் பாயிண்ட். அதோ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும், அதுக்கு நீங்க கேட்பாருங்க உனக்கு என்ன தெரியுது உங்க பிரதர் இல்லை. நீங்க கேட்காதீங்க, நான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறேன், உனக்கு ஒரு பிரதர் இருந்தாச்சு, உனக்கு எவ்வளவு பிரதர் எப்படி இருந்தாச்சு, உங்க பிரதர் உங்ககிட்ட வரையறாங்க இல்லை, அந்த பத்தி அதை கேளுங்க. அதுக்கு மவுத்லாம் வரணும், எவ்வளவு லவ் அண்ட் அஃபெக்ஷன் நீங்க சொல்லாதீங்க, உங்களுக்கு தெரியும் அதோட பிரதர் பத்தி எல்லாம் தெரியும். நீங்க சொல்லாதீங்க உங்க பிரதர் என்ன ஸ்டாண்டர்ட்ல இருக்கு, அதெல்லாம் நீங்க கேட்டா தானே வரும் ஸ்டோரி, அதோட ஃபீலிங்ஸ் வரும், அத வாயிலும் வரணும். ஃபர்ஸ்ட் திங்ஸ் எனக்கு எல்லாம் உள்ளனும், வெளியில வரணும். அதுக்குதான் நான் கவுன்சிலிங்க்கு வந்து, அது ஒரு தடவை வந்தாச்சுன்னா ஐ திங்க் எங்களோட ஹார்ட் சொல்றாங்க கொஞ்சம் ஒரு 20% அதோட வெளியில வரல. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசு, வெளியில ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே அந்த பேசுறக்கு இல்லை எனக்கு தெரியாது. அது பர்சனல் திங்ஸோட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும்னு ஐ டோன்ட் திங்க், அதுக்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஐ டோன்ட் திங்க். அப்புறம் எனக்கு தெரியாது, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்னா அதுக்கு நம்ம ஹார்ட் பத்தி எல்லாமே சொல்லணும், அப்போ அது கரெக்டா இருக்கும். ஆனா ஐ திங்க் அதுக்கு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா இருந்தா அதை பேச முடியாது. என்கிட்ட பேசினா நான் டெய்லி லெக்சர் கொடுத்துட்டு இருப்பேன், அதனால என்கிட்ட பேச மாட்டான். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அதை உள்ளே வச்சுட்டு வச்சு அதே நினைக்கிறேன் இரிட்டேட் ஆகிட்டு ஐ திங்க். அப்படியும் அதை நான் கவுன்சிலிங் தான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். உங்ககிட்ட எல்லாம் பேச, அதோட உள்ளே ஹார்ட் பிலோ மட்டும் எல்லாம் வெளியில வரணும் ஃபர்ஸ்ட் திங்ஸ்னா அதுக்கு 20% 100% ஐ திங்க் கொஞ்சம் எனக்கு ரிலீஃப் ஆயிருக்கும். வீட்டில் கொஞ்சம் பிஹேவியர் சேஞ்ச் ஆயிடுவா, கொஞ்சம் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்துருவா. காட்டன் பிசினஸ் பண்ணிட்டு நீங்க ஹவுஸ் வைஃப் ஆமா, யூ டோன்ட் ஹேவ் எனி வொர்க். நோ, யூ ஆர் விச் கம்யூனிட்டி? ஜெயின். ஜெயின், ஐ ஜஸ்ட் டாக் டு யூ. யா, நீங்க டாக் பண்ணிட்டு அப்புறம் நீங்க எனக்கு சொல்லுங்க என்ன ரிசல்ட் இருக்கா எப்படி இருக்கு. அப்போ இமெயில் அனுப்பிச்சிடுறீங்களா?